அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கும், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கும். அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம். அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கும். இன்பம் தரும் தேனிரவு இதர் பூங்காரங்கம், இன்பம் தரும் தேனிரவு இதர் பூங்காரங்கம். ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயின் பக்கம், ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயின் பக்கம். அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கும். உடல் நான் உறவு நீ, உடல் நான் அதில் உறவு நீ என உறவு கொண்டோ நேர்மையால், உடல் நான் அதில் உறவு நீ என உறவு கொண்டோ நேர்மையால். கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து நின்றோ பிரேமையால், கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து நின்றோ பிரேமையா. உடம் நீரை மாத்தறியா பொன்னே சொல் என்றாலும், உடம் நீரை மாத்தறியா பொன்னே சொல் என்றாலும், போனால் வராது இது போலே காலம் இனி, போனால் வராது இது போலே காலம் இனி. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கும். அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அம்பு